శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యశవాగృతి పర్యంత యతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహ భరతాం శరణ్యం దైవం హయగ్రీవమహం ప్రపద్యే. వందే బృందావనచరం వల్లభీజనవల్లభం జయంతీ సంభవం ధామ వైజయంతీ విభూషణం. ఇదకు ముందు ఉపన్యాసత్తులే జరాసంధ వధత పతి నంబ సొన్నో. கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தினால பீமன் ஜராசந்தனை வதம் பண்ணினார். அங்கேயும் ஆரம்பத்திலேருந்து ஜராசந்த வதத்துல வரைச்சே ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் அந்த கண்ணனுடைய பாகம்தான் அதிகம். அங்க ஆரம்பத்துல ஏற்கனவே தேவதெல்லாம் சொன்ன மாதிரி ஜராசந்தனை வதம் பண்ணணும்னாக்க க்ஷத்ரிய வேஷத்தினால போயிடலாம், ஜராசந்தன வதம் பண்ண முடியாது. அவன் பிராமணன், பிராமணர்கள் எல்லாருக்குமே கார்த்தால வேலையில தானம் பண்றவன். ஜராசந்தனை துவந்த யுத்தம் பண்ணிதான் ஜெயிக்க முடியுமே தவிர வேற பிரகாரத்தினால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லச்சு. இப்ப பிராமண வேஷத்துல போய் துவந்த யுத்தம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அது மூலமா ஜெயிக்கலாம்ன்றதெல்லாம் சொன்னார். இந்த வருத்தாந்த மொத்தத்தையும் சொல்லி ஜராசந்த வதம் பண்ணச்சு. எத்தனை வாட்டி போனாலும் ஜராசந்தன வதமே பண்ணவே முடியல, திருப்பி திருப்பி எழுந்து வந்துட்டே இருந்துட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டுதான் கண்ணன் ஒரு மரத்துல இருக்கக்கூடிய ஒரு கிளைய கிழிச்சு நடுல போட்டு குறுக்க நெடுக்குமா போட்டதை பார்த்த பிற்பாடு அதே மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த காலால ஜராசந்தனை ரெண்டா கிழிச்சு அது ஒண்ணு மேல ஒண்ணு ஒட்டிக்காதபடி குறுக்க நெடுக்குமா பிளஸ் மாதிரி போட்டு பீமன் அவனை வதம் பண்ணான்ற வரைக்கும் நாம பார்த்தோம். இதுல அந்த கண்ணனுடைய நித்தியானுஷ்டானங்களை பத்தி சொல்லிட்டு வரச்சே, கண்ணன் நித்தியம் பிராம முகூர்த்தத்துல ஏந்து தேவதைகளுக்கு எல்லாம் பூஜனம் பண்ணி ஸ்நானாதிகள் எல்லாம் பண்ணி அக்னிஹோத்திரம் முதலியவைகள் எல்லாம் பண்ணி அபிகமனாராசன் எல்லாம் பண்ணிட்டு பிராமணர்களுக்கு எல்லாம் தானம் பண்ணிட்டு அப்புறம் அந்த சுதர்மான்ற தன்னுடைய சபைக்கு வரே அப்படின்னு எல்லாம் சொல்லி சொன்னோம். அந்த சபைக்கு வரச்சே ராஜ தூதுவன் ஒத்தம் வந்தா, அதே சமயத்துல அவர் என்ன விஷயம்னு சொல்லிட்டே இருக்கச்சே நாரதரும் வரேன்னு சொல்லி சொன்னான். இப்ப ராஜ தூதுவர்கள்லாம் வந்தவா என்ன சொன்னா அப்படின்னா, ஜராசந்தனுடைய ஒரு கர்வத்தினால நாங்கள் எல்லாரும் மலையினுடைய குகைகள்ல அடைக்கப்பட்டவர்களாக நாங்க இருந்துட்டு இருக்கோம், எங்களால ஒன்னும் பண்ண முடியாத ரொம்ப கஷ்டத்துல இருந்துட்டு இருக்கோம், நாங்கெல்லாம் ஒன்னையே சரணமாக அடைந்தவர்கள், எங்களுக்கு க்ஷேமத்தை நீங்க தான் நீர் தான் உண்டு பண்ணணும், அத நேர் அந்த ஜனாசந்தனிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுவிப்பை ஏற்படுத்தணும்னு பிரார்த்தனை பண்ணார்கள். அதுதான் முதல்ல நடந்தது. அதை பத்தி சொல்லிட்டே இருக்கேதான் நாரதர் அங்கேருந்து வரே தர்மபுத்திரர் ராஜசூரிய யாகம் பண்றோன்றே அதுக்காக ஒன்னு அவசியம் ஆயிடுச்சு வர சொல்லி சொல்றேன், நீங்க எல்லாரும் அங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்ட. இப்போ அப்ப உத்தவர் சொல்ற, இது ஒரு நல்ல சன்னிவேசம், தர்மபுத்திரர் அழைச்சி நாம போறோம்ட்டு போனோம்னாக்க அப்போ ஒரு வியாஜத்தை ஏற்படுத்தி ஜராசந்த வதமும் பண்ணி ரெண்டு ரெண்டையும் அந்த யாகத்தையும் நடத்தி வச்சு ஜராசந்த வதமும் பண்ணி ரெண்டு இப்ப வந்த ரெண்டு பேருக்குமே அவளுடைய கோரிக்கைகளை ஏற்று நடத்தி வச்சதாக ஆயிடும்னு உத்தவர் சொல்றதுன்னு பார்த்த முடியும். அந்த விஷயத்தை இப்ப மறுபடியும் சொல்ற, ஜராசந்த வதம் முடிஞ்சிட்டு முடிஞ்ச உடனே இந்த குகைகள்ல அடைச்சு வச்சிருக்கான். அந்த அடைச்சு வச்சிருக்கிற ராஜாக்கள் மொத்த பேரையும் வெளியில விட்டு வைப்ப கண்ணனுடைய ஆஜ்ஞையினால உண்ட அயுதே த்வேஷதான்யஷ்டௌ லீலாயாயுதி நிர்ஜிதாஹாம் லீலையா யுதி நிர்ஜிதாக அயுதே த்வே சதானி. இப்ப என்ன ஐதன்னா 10,000, த்வே சதானி 200, 200 10,000 2,00,000 அது கணக்கு நீங்க போட்டுக்கோங்களேன். அவ்வளவு ராஜாக்கள் அத்தனை சிஷ்டரசர்களையும் இவ அடைச்சு வச்சிருக்கா, ஜனாசந்தன் அடைச்சு வச்சிருக்கா. தே நிர்கத கிரிதிரோண்யம் மலினா மலவாசா, அவ எல்லாரையும் போய் அந்த குகையில போய் அடக்கி வச்சான்னாக்க அவ எல்லாம் என்னைக்கோர்ல இருந்தோ ஒரே துணியை உடுத்தின்னு இருக்கா, பவன் துணியெல்லாம் ஒரே அழுக்கா போயிட்டு ராஜாவா இருக்கிற வேண்டியவர்கள் அழுக்கு துணியை உடுத்தின்னு வரான்லாம். பசி எல்லாருக்கும், யாருக்கும் ஒழுங்கு சோத போடல, ஒன்னும் பண்ணல. சுக்ஷாமா சுஷ்க மதனாக சம்ரோத பரிகர்ஷிதாக, எத்தவனா தாங்கலாம், பசிய தாங்க முடியாது. இந்த சாப்பிடாத கணக்கு இருந்துட்டோம்னாக்க எவ்வளவுதான் உற்சாகமா இருந்தா கூட முகம் காண்பிச்சிடும். இவன் சாப்பிடாத இருக்கான், இவன் பசியோட இருக்கான்றத முகம் காண்பிச்சிடும். ஆகையால இத்தனை பேருக்கும் முகத்துல பார்த்தோம்னாக்க எத்தனையோ நாளா அறக்குறையா சாட்டது, அப்பட்சா வாய் பட்சாகன்னு அங்க ஏதோ தீர்த்தம் சாப்பிடுறது, வாய் காத்த சாட்டு இருக்கிறது, அங்க ஏதான மலைகள்ல என்ன கிடைக்குமோ கிடைக்கிறத சாட்டு இருக்கிறது, இப்படி எல்லாம் இருந்ததை பார்த்தோம்னா அவன் முகம்லாம் அப்படியே வாடி கிடக்கிறதான். காளிதாசன் ரொம்ப அழகா சொல்லுவான் சிலதெல்லாம் வருச்சு. புபுக்ஷிதம் ந பிரதிபாதி கிஞ்சிது அப்படின்றான் காளிதாசன். புபுக்ஷிதம் ந பிரதிபாதி கிஞ்சிது, பசியோட இருக்கிறவனுக்கு எதுவுமே தோணாதோ. இது ரொம்ப பசியோட இருந்து பரீட்சை எழுதினாக்க தெரிஞ்ச விஷயம் கூட அவனால பரீட்சை எழுத முடியாது. பசியோட இருந்து ஒரு டிபேட்ல ஒரு வாதத்துல வந்தான்னாக்க அவனுக்கு பிரதிபையே வராது, தோணவே வராது. ரொம்ப பசியோட இருந்தான்னா பாராயணம் கூட பண்ண முடியாது, அவனுக்கு மேல மேல தோணாது, தப்பு தப்பா வரும். அதுல புபுக்ஷிதம்னா பிரதிபாதி கிஞ்சித்துன்னு காளிதாசன் சொல்றான். அந்த மாதிரி இது ஒரு இவா மொத்த பேரும் பசியோட இருந்துட்டு இருக்கானா. ததுருஷத்தே கனசியாமம் பீத கௌசேயமாசதம் ஸ்ரீவத்சாங்கம் சதுர்பாகும் பத்மபத்ர நிபேக்ஷணம் சாரு பிரசன்னவதனம் ஸ்புரன் மகரகுண்டலம் பத்மஹஸ்தம் கதாசங்கர ரதங்கைருபலக்ஷிதம். ஸ்ரீபாஷ்யத்துல பாஷ்யக்காரர் அப்பப்போ வரைச்சே பெருமாளை பத்தி சொல்ற ஒரு பிரகரணம் வரைச்சே வரிசையா ஆரம்பிச்சிருவேன். அகிலஹேய பிரதினி கல்யாண கிதானா அப்படின்னெல்லாம் ஆரம்பிச்சு வரிசையா பெருமாளுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் நிரஸ்த நிகில தோஷா அப்படின்னெல்லாம் வரிசையா ஆரம்பிச்சு சத்தியகாமஹா சத்திய சங்கல்பா சர்வஜா சர்வசக்தி அப்படின்னு என்னென்ன உண்டோ அத்தனத்தையும் அப்படியே அங்கங்க கொட்டுவேன். இது என்னத்துக்கு, இதெல்லாம் தான் ஏற்கனவே சொல்லி ஆயிப்போச்சே, அது பரமாத்மான்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போருமே, ஸ்ரீமன் நாராயணகான்னு ஒரு வார்த்தை சொன்னா போருமே அப்படின்னா அந்த பெருமாளுடைய அத்தனை குணங்களையும் அந்த பெருமாளுடைய அத்தனை ரூபத்தையும் பெருமாள பத்தி சொன்னா அப்பப்போ ஒரு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. அந்த சந்தோஷத்தினால அப்பப்போ சொல்லி சொல்றேன். இது பாஷிகாரர் நாம பசி பாஷ்யத்துல நாம பாக்குறோம். இதுக்கெல்லாம் மூலம் என்ன அப்படின்னா இந்த மகர்ஷியனுடைய வாக்கியம் தான் முக்கியம். இது கண்ணனை பத்தி சொல்லச்சே, கண்ணனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை எத்தனையோ வாட்டி சொல்லியாச்சு, எத்தனையோ முறை சொல்லியிருந்தா கூட அப்பப்போ புதுசா சேவிக்கிற மாதிரி அப்பப்போ சொல்லுவார் மகர்ஷி. அதுக்கு ஏதாவது ஒரு வியாஜத்தை ஏற்படுத்திப்பார், அவரா ஏற்படுத்திப்பார். அங்கிருந்து நாரதர் புதுசா பாக்குற மாதிரி இருக்குனாக்க அப்ப நாரதர் பார்க்கச்சே பெருமாள் கண்ணன் எப்படி எழுந்தருள் இருந்தே அப்படின்னா அவர் பார்த்தோம்னாக்க நீலமேக சாமளனாக எழுந்தருளுக்கு திவ்யாபரணங்களோட கூட திவ்யாயுதங்களோட எப்படி சிவபீதம் பீதாம்பரத்தோடையும் சிவசுரத்தோடையும் கௌஸ்துபத்தையும் சமர்ப்பிச்சுட்டு ஆச்சரியமா எழுந்தருள் இருந்தே, சூரிய கோட்டி சூரிய பிரகாசத்தோடையும் பெருமாள் எழுந்தருள் இருந்தேர் அப்படின்னு அந்த நாரதர் முதல் முதல்ல சேவிக்கிறது ஒரு வியாஜமா வச்சுட்டு ஒருத்தர் சொல்லுவேன். ருக்மணி பாக்குற அப்படின்னு சொல்லச்சு எப்படிப்பட்ட கண்ணனை பாக்குற அப்படின்னு அதை சொல்லுவேன். சத்யபாமாவோட சொல்லச்சு எப்படி இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரு வாட்டி சொல்லுவேன், ரெண்டு வரலாம் சொல்லுவேன். எங்கெங்கெல்லாம் வியாஜம் ஏற்படுறதோ வியாஜம் ஏற்படுத்தலாம் எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை பத்தி மகரிஷி சொல்லாதே இருக்க மாட்டார். இப்ப இது ஒரு வியாஜம் வந்துடுத்து. என்ன வியாஜம் இந்த இடத்துல அப்படின்னா, பசியோட தாகத்தோட இருந்துட்டு இருக்கிற ராஜாக்கள் இந்த மகத ராஜாவா இருக்கிற ஜராசந்தனாலே சிறையில் அடைக்கப்பட்டவர்கள், அவர்கள் எல்லாம் வெளியில வந்தவுடனே பெருமாள் கண்ணன் அங்க நின்று இருக்கிறான். அந்த கண்ணனை பாக்குறானா, அந்த பாக்கறதுதான் எப்படிப்பட்ட கண்ணனை பாக்குறான்றதுதான் மகர்ஷி சொல்றேன். ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் இது. ததுசுத்தே கனசியாமம் பீத கௌசேயவாததும். பெருமாள் நிலமேட்டு சாமலனாக எழுந்துள்ள இருக்கே கனசியாமம் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி பீத கௌசேயவாததும், மஞ்ச துணி வச்சுருக்கேன்னு வருத்தம் இல்ல, மஞ்சள் பட்டு பீதாம்பரத்தை சாத்தின்றிருக்கே, பட்டு சாத்தின்றிருக்கேறான், மஞ்சளா பட்டு சாத்தின்றிருக்கேறான். ஸ்ரீவத்சாங்கன் சதுர்பாகும், அந்த ஸ்ரீவத்சம் அவருடைய மறு அவர் திருமார்புல இருந்துருக்கு, சதுர்பாகும் நான்கு திருக்கைகளோடையும், பத்மபத்திர நிபேக்ஷணம் தாமரப்பூ போன்ற திருக்கண்களோடையும் எல்லாத்தோடையும் இருக்கு. சாரு பிரசன்னவதனம் ஸ்புரன் மகர குண்டலம், சாரு பிரசன்னவதனம் அப்படி ஒரு புன்சிரிப்போட, ஆஹா நீங்க எல்லாம் சொல்லி அனுப்பிச்சவங்களோ இல்லையோ, தூதுவன் மூலமா சொல்லி அனுப்பிச்சவங்களோ இல்லையோ, அதுக்காக தான்ப்பா நான் வந்திருக்கேன், இந்த காரியத்தை நான் பண்ணிருக்கேன்னு அப்படி ஒரு புன்சிரிப்புனாலேயே எல்லாரையும் அப்படியே ஆகர்ஷிச்சுண்டு மகர குண்டலம் ஸ்புரன் மகர குண்டலம், பெருமாளுக்கு பீதாம்பரம் மாதிரி காதல அணிந்து இருக்கிற மகர குண்டலம் இருக்க, அதுக்கும் ஒரு தனி தேஜஸ் தான். பத்மஹஸ்தம் கதா சங்க ரதாங்கம், சங்கம் சக்கரம் கதை இப்படி இவைகளோட சேர்ந்து பெருமாள் ஆச்சரியமா சேவை சாய்க்கிறாராம், கண்ணனை சேவிக்கிறாளாம், இவ அத்தனை பேரும் பாக்கிறாளாம். பார்த்துட்டு கிரீடஹார கடக கட்டிசூத்ரங்கதான்விதம், கிரீட்டம் ஹாரம் கடகம் கையில போட்டுக்கிற கடகம், கட்டிசூத்திரம் கட்டிசூத்திரம் இடுப்புல அரணம் எப்பவும் இருக்கணும், அது சாத்தின் இருக்கேன். கட்டிசூத்திரம் வரமணி மணி கிரீவம் நிவீதம் வனமாலையாம், இந்த வனமாலையா நிவீத மாலையா போட்டுருக்கேன், அது நிறைய திருவாபரணங்கள்லாம் சாத்தின்றிருக்கேன். இப்படி பிபந்த இவ சக்ஷுப்யாம் லிகந்த இவ ஜிஹ்வயாம் ஜிக்யந்த இவ நாசாபியாம் ரம்பந்த இவ பாஹுபிஹி பிரணயமுஹு ஹதபாத்மான மூர்த்ததிஹி பாதையோர் ஹரே. அது எப்படி அந்த கண்ணனை பாக்குறான்னு சொல்றதுதான் இங்க ஒரு விசேஷம். பிபந்த இவ சக்ஷுப்யாம், கண்ணுனாலேயே அப்படியே அப்படியே முழுங்கி விடுற மாதிரி குடிக்கிற மாதிரி இருக்கலாம். பிபந்த இவ சக்ஷுப்யாம்னு சொல்லி சொல்ற பாரணீயதி வரப்பிரத திருங்மே, அந்த பெருமாளை வந்து என் கண்ணே அப்படியே பாரணை பண்ணிடுறது அப்படின்னா பட்னி இருந்தவன் சாப்பிடுற மாதிரி அந்த கண்ணாலேயே முழுங்கிடுற மாதிரி. பிபந்த இவ சக்ஷுப்யாம் லிவங் லிஹந்த இவ ஜிஹ்வயாம், ஒரு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு ரசமான ஒரு வஸ்துவா இருந்ததுனாக்கா அத நாக்கால அப்படியே அந்த நுணசி நுணசி அந்த தேனை கையில குத்திண்டு நாக்கால எப்படி சாப்பிடுவோமோ அந்த மாதிரி பெருமாளை அணுவணுவா அணுவணுவா ரசிச்சு அவளை சேவிக்க அந்த பெருமாளை சேவிக்கிறானா. திக்ரந்த இவ நாசாபியாம் ரம்பந்த இவ பாகுபிஹி, அந்த கண்ணனால நல்ல வாசனையான பதார்த்தங்களை முகர்வது போல இவனை அணைப்பது கையால அணைச்சுக்கிற மாதிரி எல்லாம் அந்த பெருமாளை சேவிக்கிறான். பிரணயமுகம் மொத்த பேர்ம விழுந்து சேவிக்கிறானா, மூர்த்தபிகி கண்ணன் திருவடியில விழுந்து சேவிக்கிறானா. இப்படி சேவிச்சு இந்த கண்ணனை சேவிச்ச மாத்திரத்தினால அவளுடைய பாபங்கள் மொத்தம் போயிடுத்து. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சவர்களாக கண்ணனை ஸ்தோத்திரம் பண்றா. நமஸ்தே தேவதேச தேவேச பிரபன்னார்த்திஹராவ்யா பிரபன்னான் பாஹினா கிருஷ்ண நிர்விண்ணான் கோரசம்ஸ்ருதே. ஏற்கனவே சொன்னது வார்த்தை இதே வார்த்தை தான், தூதுவனிடத்துல சொன்ன வார்த்தை பிரபன்னார்த்தி ஹராச்சிதான்னு சொல்லி சொல்ற. யாரெல்லாம் எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணாலும் அவளுடைய துக்கத்தை போக்கடிப்பவராக பெருமாள் இருந்துருக்கார். அவர் அவ்வியன், அவர் வந்து அழிவற்றவராக இருந்துருக்கார். அப்படி நாங்கள்லாம் உன்னிடத்துல சரணாகதி பண்ணிருக்கோம், என்ன நீ ரக்ஷணம் பண்ணணும், எதுல இருந்து ரக்ஷணம் பண்ணணும் அப்படின்னா கோர சம்ஸ்கிருத்தேன்னு இந்த சம்சாரத்துல கோரமா, அதாவது இந்த சம்சாரத்துல இருந்து விடுபடுறதுக்கு நான் ரட்சணம் பண்ணோம் அப்படின்னா, நைவம் நாதாபியசோ யாமோ மகதம் மதுசூதனா அனுகிரகம் யத்பவதா ராஜ்யம் ராஜ்யச்சுதி பிரபோம். இப்ப எங்களுக்கு வந்து இத்தனை நாள் நாங்கள் ராஜ்யத்தை இழந்து இருக்கோம், இத்தனை நாள் இந்த ஜராசந்தனுடைய கட்டுக்குள்ள இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு எல்லாம் எங்களுக்கு துக்கம் இல்லை. அதே மாதிரி நாங்க ஜராசந்தனை வெய்யவும் இல்லை, அவளை அவனை ஜராசந்தனை நெஞ்சிக்கவும் இல்லை. ஏன்னா இந்த ஜராசந்தனுடைய வியாஜத்துலதான் நேர் இப்ப உம்முடைய தரிசனம்ன்றது எனக்கு கிடைச்சிருக்கு, நேர் இங்க வந்திருக்கு. ராஜ்ய ஐஸ்வர்யமதோன்னதோ நஸ்ரேயோ விந்ததே நிருபஹா துன்மாயா மோஹிதோ நித்யா மன்யதே சம்பதோ சலாஹம். அப்ப எனக்கு இப்ப சில விஷயங்கள்லாம் எனக்கு புரிஞ்சிருக்கு. நமக்கு இருக்கிற சம்பத்தெல்லாம் அழிவற்றது, நம்ம விட்டு போவே போகாது, எல்லா சமயத்திலயும் இந்த சம்பத்து மொத்தம் நம்மள்டே இருக்கும்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அது சலா, இது வந்து தனம்ன்றது ஒரு இடத்துல நிக்காது, அது மட்டும் போயிட்டே இருக்கும். இன்னைக்கு ஒத்தனை பணக்காரனா இருக்கும், நாளைக்கு இன்னொத்தனை பணக்காரனா ஆக்கும், இவனை ஏழையாக்கும், அப்படி எல்லாம் பண்ணிட்டுதான் இருந்துட்டு இருக்கும். அது அதை புரிஞ்சுக்காத இந்த பிரகிருதியில போய் இருக்கக்கூடிய ராஜ்யங்கள்லாம் சாஸ்வதமாக நினைச்சுட்டு இத்தனை நாளா ஐயோ ராஜ்யத்தை இழிஞ்சவன் ராஜ்யத்தை இழந்தவன்னு நாங்கெல்லாம் வேதனைப்பட்டிருந்தோம். அங்க இது எல்லாம் காணல் நீர் மாதிரி, மிருகதிருஷ்ணன் மாதிரி இருக்கக்கூடியது. அது என்னாகும், மிருகதிருஷ்ணன்றது ஒரு பிரமத்தை ஏற்படுறது, தூரேந்து பார்த்தோம்னாக்கா அது காணல் நீர், அங்க என்னமோ ஜலம் போற மாதிரி தோணும், கிட்ட போய் பார்த்தோம்னா ஒண்ணும் இல்லாத போகும். அந்த மாதிரிதான் அந்த ராஜ்யபாரத்தை வகிக்கிறவாளுக்கு மேலேந்து வெளியிலேருந்து பார்த்தோம்னாக்கா அவள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கோன்ற மாதிரி தோணும், கிட்ட போனாக்கா ஒண்ணும் இல்லாததான் இருந்துட்டு இருக்கோம். ஆகையால போறும்பா, எங்களுக்கு இத்தனை நாள் அனுபவிச்சது போறோம், இப்ப நீ என்ன மீட்டு கொடுத்து எங்க ராஜ்யத்தையே திருப்பி கொடுத்தியான கூட எனக்கு வேண்டாம். என்ன வேணும் அப்படின்னா, பிரபோ மிருத்யம் புரஸ்தாது அவிகணைய துர்மதாகாம். இத்தனை நாள் வரைக்கும் நாங்க இது எல்லாமே நிலையானதுன்னு நினைச்சிட்டு அதுகள்ல ஒரு ஆசையோடு இருந்துட்டோம். இவைகளுடைய நிலையற்ற தன்மையை புரிஞ்சுக்காமல் என்னுடைய காலத்தை கழிச்சிட்டோம். இப்ப எங்களுக்கு வேணும் அப்படின்னு என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு வேண்டியதெல்லாம் உம்முடைய திருவடிதான் வேணும், வேற ஒன்னும் வேண்டாம். தன்ன சமாதி சோபாயம் சமாதி சோபாயம் ஏகே சரணாப்ஜயோ ஸ்மிருதி யதா நவிரமேத் அபி சம்சரதாமிஹம். ரெண்டு விஷயம், உபாசிதவ்யம் ஸ்ப்ரயா ஸ்ப்ரஹயா மகே விபோ கிரியா பலம் ப்ரேத்யத கர்ணரோஜனம். நாங்க மொத்த பேரும் பக்தியோகம் பண்ணோம்னு நினைக்கிறோம், உங்களுக்கு உபாசனம் பண்ணி உபாசனம் பண்ணி மோட்சத்தை பெறணும்னு நாங்க நினைக்கிறோம். இந்த மோட்சம் வரத்துக்கு கொஞ்சம் காலமாச்சுன்னா கூட, அந்த காலத்துல இந்த சம்சாரத்துல இருக்கிற காலத்திலயும் ஸ்மிருதி யதா ந விரமேது அபி சம்சாரதாமிக ஏன தே சரணாப்ஜயோகோ. உம்முடைய திருவடி தாமரைகள் நினைவு, அந்த விஷயத்துல இருக்கக்கூடிய நினைவானது எந்த ஒரு சமயத்திலையும் இந்த சம்சாரிக்க செய்யக்கூட, பிரகிருத்தியில இருக்க செய்யக்கூட, அந்த பெருமாளுடைய திருவடி தாமரைகள் தான் நமக்கு பரமோபாதயமாக இருந்துட்டு இருக்குன்ற ஒரு எண்ணத்தை எனக்கு ஏற்படும், எந்த ஏற்படுத்தணும், எந்த சமயத்திலையும் அதை மறக்காமல் இருக்கணும், இதனை அனுகிரகம் பண்ணா போறோம். கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணத கிளேச நாசாய கோவிந்தாய நமோ நம. இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருந்தாலே போறோம், நம்மளுடைய எல்லா சிரமங்களும் போயிடும், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணத கிளேச நாசாய, யாரெல்லாம் எம்பெருமானுடைய திருவடியில சரணாகதி பண்ணாலோ அவளுடைய கிளேசத்தை மொத்தம் போக்கடித்தவராக இருக்கிறார். அவர் தான் பெருமாளுத்தராலதான் பண்ண முடியும், வேற யாராலையும் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட அந்த வாசுதேவாய கோவிந்தன் ஒரு சப்தத்தை சொல்லி சொல்ற, அந்த கோவிந்தாய நமோ நமஹான்னு சொல்லி அப்படி அந்த ராஜாக்கள் மொத்த பேரும் கண்ணனை சேவிச்சுட்டு எனக்கு ராஜெல்லாம் வேணாம்ப்பா, எனக்கு சம்சாரத்துல இருந்து மோட்சத்தை கொண்டு வந்து சொல்லிட்டேன். பிரபுச்சரித்திரத்துல நாம பாத்திருப்போம், இந்த சின்ன குழந்தை அப்பாவும் தன்னை மடியில உட்காத்தி வச்சுட்டு நன்ன லாலனம் பண்ணணும்னு தான் ஆசைப்படுறது. அது அம்மாவை போய் கேக்குறது, நான் அப்பா மடியில உட்காந்துக்க முடியாதாம்மா அப்படின்னு சொல்லச்சு. அம்மா சொல்றேன், அப்பா இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பாத்திருக்கோம், உங்களால நமக்கு அது பாக்கியம் இல்லடா குழந்தை, என்னுடைய தௌர்பாகியத்தினால நீ வந்து அப்பா மடியில உட்கார முடியாத ஒரு நிலை வந்திருக்கு அப்படின்னு சொன்ன. அதுக்கு என்னமா பண்றது அப்படின்னு, ஏதோ பெருமாளுடைய அனுகிரகம் இருந்தாதான் பண்ண முடியுமான்னு, அந்த அனுகிரகம் எல்லாம் எப்படி வரும் அப்படின்னு, அதெல்லாம் உனக்குலாம் வராதுப்பா, அதெல்லாம் எத்தனையோ நாள் தபஸ் பண்ணாதான் வரும் அப்படின்னு. நான் ஏமா தபஸ் பண்ணக்கூடாதுன்னா, இல்ல அதுக்கு மந்திரோபதேசம்லாம் ஆகணும், நீ சின்ன குழந்தைடா உன்னால முடியாதுடா அப்படின்னு. நான் குழந்தையா இருக்கிச்சே தானே அப்பா மடியில உட்காணும்னு ஆசைப்படுவேன், பெரியவன் இருக்கிச்சே அப்பா மடியில இருக்கணும்னு ஆசைப்படுவேன்னா நான் நானே. அப்ப அந்த குழந்தையா இருக்கிச்சே தானே வந்து பண்ணணும்னா, இந்த காலத்து பசங்கள்லாம் செலவு பாக்குறது இல்ல, இந்த சின்ன சின்ன குழந்தைகளுக்கு அந்தந்த வயசுக்கு அந்தந்த மாசத்துக்கு அந்தந்த நாளுக்கு திட்டம் திட்டமா சொக்காய உர வச்சு போட்டு பார்த்து அலங்காரம் பண்றா. அந்த மாதிரி நான் குழந்தையா இருந்துச்சே தானே அப்பா மடியில உட்காந்துக்க முடியும், நான் என்ன போய் முடியாதுன்னு சொன்ன என்ன பண்றது அப்படின்னா, பெருமாளை நினைச்சு தியானம் பண்ணேனா வரும்னா, அந்த குழந்தையும் போறது, நாரதர் உபதேசம் பண்றேன், நாரதர் வாசுதேவ துவாதசாட்சரத்தை உபதேசம் பண்றேன், அந்த குழந்தையும் பிரமாதமா தபஸ் பண்றது, கொஞ்ச நாளைக்கு ஒரு வேளை சாப்பிடுறது, அப்புறமா தீர்த்தம் மாத்திரம் சாப்பிடுறது, அப்புறம் காத்துதான் சாப்பிடுறது, ஒண்ணுமே சாப்பிடாது இருக்கிறதுன்னு பார்த்த உடனே பெருமாள் பிரத்யட்சமாகவே பெருமாள் எதிர வந்து நிக்கிறேன். எதிர வந்து நின்றுட்டு தன்னுடைய சங்கத்தினால அந்த குழந்தையினுடைய தாடைய அப்படி தடவி கொடுக்கிறேன். உடனே அதுக்கு குழந்தைக்கு ஞாபகம் வருது, துருவனுடைய ஸ்துதி எல்லாம் நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம் பாகவதத்துல. எல்லாம் பண்றான், அப்ப துருவன் கேக்குறான், எனக்கு ஒண்ணுமே வேணாம் மோட்சம் வேணும்ன்ற மாதிரிதான் கேக்குறான். இந்த குழந்தை எதுக்கோசரம் தபஸ் பண்ணித்தோ அதே மறந்து போயிடுச்சு. இது பெருமாளை சாட்சா தரிசனம் வந்த உடனே சேத்தம் சேவிச்ச உடனே அப்ப அந்த பெருமாள் அவருடைய சாயுச்சியத்தை தான் விரும்பி அதை பிரார்த்திக்க ஆரம்பிச்சுட்டான். அப்பா அவன் கேட்கறதுக்கு முன்ன பெருமாள் சொல்லிட்டு, அப்பா நீ எதுக்கோசரம் இந்த தபஸ் பண்றேன்னு எனக்கு தெரியும், அந்த தபஸ் அந்த பலன் உனக்கு சம்பூர்ணமா சித்தி ஆகும், நீ போகச்சேயே உங்க அப்பா உன்னை தூக்கி வச்சுப்பே அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லி சொல்றாரு. இது என்னடா இது, இதெல்லாம் நான் முதல்ல ஆசைப்பட்டது, இப்ப நான் அதை ஆசைப்படலையே அப்படின்னா, நீ எத்தனையோ நாள் ராஜ்யபாரம் பண்ணிட்டு ராஜாவா இருந்துட்டு கடைசியில நீ என்னையும் அடைவேன்னு பெருமாள் சொல்ற. இப்ப இந்த ராஜாக்கள்லாம் தூதுவனாக அனுப்பிக்கச்சு, தூதுவனை அனுப்பிக்கச்சு நாங்கள்லாம் இந்த ஜராசந்தனுடைய பிடியிலேருந்து விடுபட்டு நாங்க மறுபடியும் ராஜ்யசாசனம் பண்ண முடியாத ஒரு அனுகிரகத்தை பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ண. இப்ப அந்த கண்ணனை நேர்ல சேவிச்ச பிற்பாடு எனக்கு மறுபடியும் ராஜ்யெல்லாம் வேண்டாம், எனக்கு இந்த சம்சாரத்துல இருந்து நிவர்த்தி வந்து எனக்கு மோட்சம் வந்தா போறோம்னு கேட்க ஆரம்பிச்சிட்டார். இது ரெண்டையும் பெருமாள் பார்த்துட்டே தான் இருக்கு, ரெண்டையும் இது பண்ணிதான் இருக்கு. தன்ன சமாதிசோபாயம் ஏனதே சரணாப்ஜயோஹோ ஸ்மிருதி யதா ந விரமேது அபி சம்சரிதாம் மிக. இந்த சம்சாரத்திலேயே இருந்து கொண்டு இருந்தாலும் கூட ஸ்மிருதி யதா நிரவமேது, அந்த பெருமாள் திருவடியில வச்ச ஒரு எண்ணம் தியானமானது அது எப்படி தடங்கள் இல்லாமல் இருக்குமோ அப்படி பண்ணணும்னு எல்லாம் சொல்லி பிரார்த்தனை பண்ணி சொல்ற. இதெல்லாம் பார்த்த மாட்டோன்னே பெருமாள் ஒரு வார்த்தை சொல்ல ஆரம்பிறேர். அத்ய பிரதிவோ பூபாஹ மையாத்மன்யகிலேஸ்வரே சுதுர்டா ஜாயதே பக்தி பாடமா சம்சிதம் யதா. இன்னிலிருந்து நீங்க எப்படி பிரார்த்தனை பண்றீங்களோ அந்த பிரார்த்தனைக்கு ஈடாக என் விஷயத்துல சம்பூர்ணமான பக்தியோட நீங்க இருப்பங்கோ இந்த சம்சாரத்துல இருந்தாலும் கூட. திஷ்டியா வியவசிதம் பூபாஹ பவந்தோ பூதபாஷிணா ஸ்ரீஸ்வரிய மதோன்னாஹம் பசிய உன்மாதனம் திருணாம் ஹைஹயோ நகுஷோ வேணோ ராவணோ நரகோ பாரே. லோகத்துல இருக்கிறவள்லாம் பணத்தை பார்த்துட்டவான்னாக்க அவ எல்லாரும் ஒரு பெரிய ஒரு கர்வத்தோடையும் சகலத்தையும் துச்சமாக நினைக்கிறவாளாக தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். நானு அப்படி இருந்துட்டு இருக்கச்சே நீங்க இதெல்லாம் இந்த ஸ்ரீய வாணா அப்படின்னு உதறி தள்ளி என்னையே நினைக்கணும்னு நினைக்கிறதோ என்ன அடையணும்னு நினைக்கிறதோ இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயத்துல உங்களுக்கு எண்ணங்கள் சென்றிருக்கிறது என்பது இது கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம். சரி, ஆகையால நான் நீங்க எப்படி பிரார்த்தனை பண்றீங்களோ பிரார்த்தனை பண்ற பிரகாரத்துக்கு இந்த சரீர வியோக பரியந்தம், அதாவது இந்த சரீரத்தோட இருக்கிற காலத்திலையும் கூட என்னையே நினைச்சென்று என் விஷயத்துல பக்திமானாகவே நீங்க இருந்திருப்பீங்களோ அதுக்கு நான் அனுகிரகம் பண்றேன், அந்த எண்ணம் வரட்டும் முதல்ல சொன்னார். அடுத்த விஷயம் பெருமாளா சொல்றது என்ன அப்படின்னு கேட்டேன். நீங்கள் இத்தனை நாள் வரைக்கும் இழந்த ராஜ்யத்தை மீண்டும் பெற்று நீங்க சிற்றரசர்களாக இருந்தாலும் கூட உங்களுக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்கும் இல்லையோ, அந்த ராஜ்யத்தை நீங்க மறுபடியும் பெற்று யசாநியாயம் அந்த மக்களுக்கெல்லாம் சாசனம் பண்ணி அதனால நீங்களும் சந்தோஷம் அடைஞ்சு மக்களும் சந்தோஷம் அடைஞ்சு உங்களுக்கு இந்த சரீரவசானம்ன்றது ஒண்ணு ஏற்படுறது இல்லையோ, அந்த சரீரவசான காலத்துல உங்களுக்கு க்ஷேமத்தை நான் ஏற்படுத்துறேன், நானு முக்தி பரியந்தமான ஐஸ்வர்யத்தை நான் கொடுக்கறேன் நானு அப்படின்னு பெருமாள் அத்தனை ராஜாக்களுக்கும் அனுகிரகம் பண்றேறாம். இப்படிப்பட்ட அனுகிரகத்தோட அந்த ராஜாக்கள்லாம் தங்கள் தங்கள் இடத்துக்கு போய் சேர்ந்தான்னு சொல்லி சொல்ற. இத்தியாதி சென்றபான் கிருஷ்ணா பகவான் புவனேஸ்வரா தேஷாம் நெயுங்க புருஷானு ஸ்திரியோ மச்சன கர்மணி. இவெல்லாம் குளிச்சு எத்தனையோ வருஷமாச்சு, எத்தனையோ நாளாச்சு, அங்க இருக்கிறவள் எல்லாம் கூட்டு புருஷான் ஸ்திரீக்கள் எல்லாரையும் கூட்டு இவாள் எல்லாம் குளிப்பாட்டி இவளுக்கு அலங்காரம் பண்ணி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாராம். ராமாயணத்துல வரச்சே சத்ருக்னன் என்ன பண்றான், ராமர் பரதர் லக்ஷ்மணர் சத்ருக்னன் எல்லாரும் 14 வருஷம் ஆச்சு தீட்சை, இது பட்டாபிஷேகத்துக்கு பண்ணிக்க முன்ன இந்த சிகை அலங்காரம் பண்ணிக்கணும், இது நல்ல நல்ல காரியங்கள் எல்லாத்துக்கும் சிகை அலங்காரம் பண்ணிக்கணும். இவெல்லாம் இந்த காலத்து பசங்கள்லாம் தாடியோட இருந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது அந்த மாதிரி இருக்கவே கூடாது. அதுக்கு அங்கம் அந்த வப்பனம்ன்றது இருக்க சௌரம் பண்ணிக்கிறதுன்றது கல்யாணத்துக்கு ரொம்ப விசேஷம் அது. ஆகையால இந்த கல்யாணத்துக்கு வரைச்சு அப்ப பட்டாபிஷேகமும் அந்த மாதிரி எதுக்கு, அப்போ யாரடா கூட்டு இத்தனை வருஷமா தாடி வச்சுருக்காள இவாளுக்கு எப்படி அப்புறம் நிபுணா ஸ்மஸ்ருவர்தகா அப்படின்னா அந்த முடி திருத்துபவாள்ல நிபுணர்களாக இருக்குவாள ஐச்சண்ட வந்து சத்ருக்னன் இவாளுக்கெல்லாம் பண்ணி வச்சார் அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரி இவெல்லாம் எத்தனையோ நாளா தாடி மீசையோட அல்லாடிட்டு இருக்கா, இவ எல்லாருக்கும் எல்லாம் அலங்காரம் பண்ணி குளிப்பாட்டி எல்லாரும் கூட்டி இங்க சகதேவன்னு பேரு யாருக்குன்னா ஜராசந்தனுடைய பிள்ளைக்கு சகதேவன் பேரு, அங்க வர சகதேவன் வேற இது சகதேவன் வேற. இந்த சகதேவன் இடத்துல சொல்லி இவாளுக்கெல்லாம் நல்ல ஆகாரங்களை போடு, குட்டியான ஆகாரங்கள் ரசவத்தான ஆகாரங்களை கொடுத்து இவாளுக்கு நல்ல தேர் எல்லாம் கொடுத்து இவாளை அவாவா தேசத்துக்கு அனுப்பிச்சு வையே அப்படின்னு சொல்லி வைக்கிற. அவரும் அந்த ஜராசந்தனா வதம் பண்ணாரே தவிர, பீமன் மூலமாக வதம் பண்ணாரே தவிர, அந்த ராஜ்யத்தை ஜராசந்தனுடைய பிள்ளை சகதேவனுக்கே கொடுத்து நீயே ராஜ்ய சாசனம் பண்ணின்ற அப்படின்னு பெருமாள் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறே. இந்த சமாச்சாரம் இந்திரபிரஸ்தத்துல இருக்கிற வாழ்க்கை எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிட்டு, தெரிஞ்சு போட உடனே அவ்வளவு சந்தோஷம். யுதிஷ்டர் ரொம்ப விசாரத்தோட இருந்தே என்னாகுமோ என்னாகுமோன்னு தெரியாத விசாரத்தோட இருந்துருக்கச்சே, அந்த யுதிஷ்டருக்கு இந்த சந்தோஷம் இந்த சமாச்சாரம் வந்த உடனே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுத்து. பீமன் அர்ஜுனன் கண்ணன் இவ மூணு பேரும் தேர்ல ஏறி கிடக்கடான்னு வந்துட்டு இருக்கா, அவர் யுதிஷ்டரும் எதிர்கொண்டு போய் அழைக்கிறேன். ஏவம் யுதிஷ்டிரா அந்த யுதிஷ்டர் நிசர்மிய தர்மராஜகம் ராஜஸ்து கேசவே நனுக்கம் பிதா ஆனந்தாசுகலா முன்சன்னு பிரேம்னா நோவாச்ச கிஞ்சன அபிவந்தியாசராஜானம் பீமார்ஜுன ஜனார்ஜனா சர்வமாசனவயாஞ்சக்ருஹு ஆத்மனா ஜதனுஷ்டிதம். இங்கேந்து யுதிஷ்டர் எதிர வரே இவா மூணு பேரும் போறா, போற உடனே பாக்குற பீமனும் அர்ஜுனும் தர்மபுத்திர பார்த்த உடனே ஜேஷ்டபிராதா பித்து சமஹான்னு சொல்லிருக்கு, ஜேஷ்டபிராதாவ அப்பாக்கு சமமாக மதிக்கணும் இதுதான் சாஸ்திரம் சொல்லிருக்கு. அவர் வந்த உடனே எதிர விழுந்து சேவிக்கிறாளாம் அவ ரெண்டு பேரும் நிஜம் அவ எல்லா சமாச்சாரத்தையும் சொல்றா. அது சொல்றது கேட்ட உடனே தர்மராஜாவுக்கு கண்ணுல ஜலம் வருது, என்ன எப்பேற்பட்ட ஒரு பெரிய காரியத்தை சாதிச்சுட்டு வந்திருக்கா, ஆனந்தாசுரகலா முன் சென்னை அது வாயில வார்த்தையே வரலையாம், பேசறதுக்கே வரலையாம். பிரகர்ஷேனா விருத்தாசான்னு சீதா பிராட்டின் இடத்துல ஸ்ரீதருவடி போய் சொல்ற, ராவணவதம் பண்ணிட்டே ராமர் உனக்காக அப்படின்னு சொன்ன உடனே ஒரு வார்த்தையும் பேசாத எப்படி அவ இருந்தாலும் அந்த பெருமாள் கண்ணன் தர்மபுத்திரர் கேட்டுண்டேன்றதுக்காக இந்த ஜராசந்த வதம் பண்ணி வரத பார்த்த உடனே பீமன் தானே பண்ணான், கண்ணன் என்ன பண்ணன்னா பீமனை கொண்டு பண்ணி வச்சார் கண்ணன், பண்ணினது கண்ணன் தான். ஆகையால பீமன் ஒரு கருவி மாத்திரம் தானே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. ஆகையால இத பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷமா அவருக்கு, அவர் பார்த்து ஒன்னும் வார்த்தையே வரல, அவர் கண்ணன் கடல கண்ணன் திருவடியில விழுந்து சேவிச்சு எல்லாம் பண்ற. ஏவம் உதிஷ்டிரோ ராஜா ஜராசந்த வதம் பிரபுவும் கிருஷ்ணஸ்யானுபாவம் தம் ஸ்ருத்வா பிரீதஸ்தம் அப்ரவீத். அவரை பார்த்து சொல்லு சொல்ற, ஏசி ஸ்ரைலோக்ய குரவா சர்வலோகா சகேஸ்வராக வஹந்தி துர்லபம் லத்வா சிரசைவானுசாசனம். லோகத்துல இருக்கிற மொத்த பேரும் உம்முடைய ஒரு அனுசாசனத்தை சிரசா, உம்முடைய சாசனத்தை சிரசா வகிக்கிறார்கள். நீர் வந்து நான் சொன்னதுக்கோசரம் பண்ணிட்ட மாதிரி பண்றதெல்லாம் இது ஒரு அபிநயம் மாத்திரம்தான். இது இது வஸ்துதக எல்லாரும் உம்முடைய கட்டளை தான் பின்பற்றுகிறார்கள். நஹ்யேகஸ்ய அத்வித்தீயஸ்ய பிரம்மணஹ பரமேஷ்டினஹ கர்மபிர் வர்த்ததே தேஜோ ஹ்ரஸதே யதாரவேஹி. நீ பரமாத்மாவாகவும் பரபிரம்மாவாகவும் இருக்கிறபடினால உம்முடைய தேஜஸ்து அத வந்து மீதி பேருக்கு பிறப்புன்றது ஒரு இதுவாக தான் இருந்துருக்கு, ஒரு தோஷமாக தான் இருந்திருக்கு. ஆனா பகுதா ஜாயமான நீ பல பிறப்பு எழுக்கச்சே கூட உம்முடைய தேஜஸ்ன்றது மேல மேல வந்து விருத்தி அடைகிறது. ஆகையால சவுஸ்ரேயான் பவதி ஜாயமானஹா அப்படின்னு ஸ்ருதியே சொல்லிருக்கு. ஆகையால உம்மை பத்தி எதனா சொல்லணும்னா பக்தால் விஷயத்துல உங்களுக்கு இருக்கிற அனுகம்ப இருக்க இது இவ்வளவுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லி அவர் வந்து கண்ணனுக்கு என்னென்ன பரிசரியை பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் வந்து ராஜசூய யாகம் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறேன், அதுக்கு நீ அனுமதி தானம் பண்ணணும்னு கண்ணனிடத்துல பிரார்த்தனை பண்ற. கண்ணனும் சொல்ற, அவசியம் நீ போய் ராஜசூய யாகத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு ஆரம்பி அப்படின்னு சொல்லி சொல்ற. இதுக்கு அடுத்த உபன்யாசத்துல ராஜசூய யாகத்தினுடைய வைபவத்தை பார்க்கலாம். இப்படி பிரணத்தாளுக்கு ஆசிரித்தாளுக்கு அனுகிரகம் பண்றதே புருஷார்த்தமாக வச்சிருக்கிற அந்த கண்ணனுடைய அனுகிரகம். அவர் தவிர நமக்கு வேற யாரும் கதி இல்லாதபடினால அவரே எல்லாமே இருந்து நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்ன்றத பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.